தோழரோடு வந்து உரையாடுதே, என்னோடு நீயும் பேசடி. மலை காற்று வந்து தமிழ் பேசினார், மழை சாரல் வந்து இசை பாடினார், மலரோடு வந்து உரையாடினார், உன்னோடு நானும் பேசுவேன். இடையோடு ரெண்டு கரம் சேர்க்கிறேன், என்னென்னவென்று சரி பார்க்கிறேன், இதை தேனில் அருசி பார்க்கிறேன், இடைவேளை இல்லை தொடருவேன், இடைவேளை இல்லை தொடருவேன். காற்று வந்து தமிழ் பேசுதே, மழைச்சாறு வந்து இசை பாடுதே, மலரோடு வந்து உரையா